వెంకటనాథార్య కవితాచ్యకేసరి వేదాంతాచార్యోనిధత్తాం సదాశివి అసుద్రుతం ద్రావిణ போனியம் புருஷார்த்தம் அந்த அதிகரணத்துல பரம புருஷார்த்தம் எதுல இருந்து கிடைக்கும்? பிரம்ம வித்தியிலிருந்துதான் கிடைக்கும். கர்மாவில இருந்து கிடைக்காது. கர்மாவை அங்கதான் அங்கமாக உடைய வித்தியிலிருந்துதான் இந்த புருஷார்த்தமே கிடைக்கும். அப்படின்னா பயிற்சி பெற்றுட்டேன். இப்ப அதன் பேர்ல பிரசங்கமா அந்த சம்பந்தம் வந்தது, அந்த ஸ்தோத்திரம் தான் வந்தது. தேடத்வா புருஷார்த்தவாத அர்த்தவாதம் அப்படின்லாம் வந்தது. அதெல்லாம் வச்சு செய்ய அனுமதி இல்லாமல் சொல்லிருக்கோம். அதெல்லாம் வச்சு இங்கேயும் வித்தியம் வந்தது. நிறைய வாட்டி விசாரம் பண்ணிருக்கோம். அந்த வித்தியை பற்றி விசாரம் வித்தியை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பண்றாலே இதை வச்சிருந்தா போன பாதத்துல எல்லா இடத்துலயும் உத்தியிலே சாதிச்சிருக்கா. இது பாஷகாரில சாதிக்கிறார். இங்க சொன்ன வச்சுன்றதுன்னா அங்க அங்க போன பாதங்கள்லாம் சாதிக்கிறார். அதனால இந்த உத்தியிலிருக்கிய விசாரம் பண்றது முக்கியமானது. அதுவும் எப்படி பண்ற அப்படின்னா, இது உத்தீத உபாசனமா இல்லையா, இது உபாசனமா இல்லையான்னு இங்க பெண் நல்ல நேரமே கையிருக்கிறாவா? உபாசனமே கிடையாது. ஏதோ உத்தீதானது அர்த்தவாதம் மாத்திரம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி புரபுஷியோட கதி போறது. அதை இங்க கண்டனம் பண்ற. இது அர்த்தவாதம் இல்லை, இது உபாசனம் தான் இது அப்படின்ட்டு இங்க சொல்லி போற. சுவாமி தியாகதக்ஷணம் தான் உபாசித்தோ சாந்தோக்கியோகத்துல சாந்தோக்கியோகத்துல முதல் பிரபாகத்துல உத்தியத்தைய பத்தி 13-12 வந்திருக்கு. அதுல முதல்லயே ஆரம்பத்திலேயே இது வந்திருக்கு. சுவாமிக்கு ஏற்பட்டு அக்ஷணம் உத்தீதம் உபாசித்த அப்படின்னு இருக்கு. இந்த பிரணவத்தை கொண்டு உத்தியோக உபாசனத்தை பண்ணணும் அப்படின்னு இது சொல்லிட்டே வரைச்ச ஒரு வாக்கியம் எதிரிலாம் பூதாம் பிரதிவீரசா பிரதிவீரா. அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் எது ரசம்னா பூமி தான் ரசம். ஏன்னா பூமியில இருந்தா என்ன வருது? அதனால பூமி தான் ரசமானது. அந்த பூமிக்கு கூட ஜலம் தான் ரசம். ஜலம் இல்லாம எதுவுமே உற்பத்தி ஆகாது. அதனால இதுதான் ரசம். அந்த ஜலத்துக்கு ஓஷதிகள் தான் ரசம். ஓஷதிகள் மருந்துகள் எல்லாம் போகவும் இவைகள்லாம் தான் ரசம். இது ரசம். இந்த மருந்துகளுக்கு சரீரம் தான் ரசம். சரீராயத்தம் இந்த சரீரத்துக்கு வாக்கு தான் ரசமா இருக்கு. ஒரு மனுஷன் பேசிட்டு இருந்தாதான் இந்த உடம்புக்கே அழகு. பேச பேசதான் எல்லாருக்கும் அவருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாம். பேசுறையே சுபாவத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்தான். அதனால வாக்கு வேணா ரசம். வாக்கு பேச்சு நேரம் எதுவுமே தெரியாது. கஷ்டப்பட்டு நான் பேசுறது எவ்வளவு சிரமமா இருக்கும். கேட்கறதுக்கு வந்து சிரமம், பேசுறதுக்கு அதே சிரமம். அதனால இதெல்லாம் வாக்கு நல்லா இருக்கும் தெரியறதுக்கு. காரணம் என்னன்னா நமக்கு எல்லாம் பிரதானமானது சப்தம் தான் பிரமாணம். வேதம் சப்தம் இதெல்லாம் தான் பிரமாணம் நமக்கு. அதுக்கு வாக்கு தானே முக்கியம். வாக்கு அர்த்தம் வாக்குக்கு ரிக்கு தான் அர்த்தம். ரிக்கு ரிக்கு மந்திரங்கள் அவையெல்லாம் ரசம். அந்த ரிக்கு கூட எது ரசம் அப்படின்னா சாமம் தான் அர்த்தமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் சாமம் வேதம் பாத தானம் பண்ற என்ன பண்றா உன்னாயாமை உன்னாயாமை உன்னாயாமைன்ற தெய்வம் சொன்னா நல்லா இருக்காது. உன்னாயாமி அப்படின்னுட்டு ராகம் போட்டு தானம் பண்ற அந்த கவனம் பண்ணச்சேதான் பெருமாள் ஏன் சொன்ன வேதானம் சாமவேதம் சொல்லிட்டாரு எவ்வளவு வைபவம் இது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இந்த ரிக்கு பேர்லாம் சாமமே பண்ணுவா சாமகாரம் பண்றதுன்றது ரிக்கு பேர்லாம் வரும் ரிக்கு மேல சாமகாரம் பண்ணுவா. அதனாவது அகன் மஞ்சோதரி சமன் முக்கியம் ஜாதகம் சாமகாரம் பண்ற அகன் மஞ்சோதி உத்தமா அப்படின்னு தானம் பண்றா. நம்ம எதிர்வாயத்தில் சொல்லச்ச சாதாரணமா இருக்குது அதே அவன் சாமகாரம் பண்ணச்ச எவ்வளவு ஆனந்தமாக தெரியும். நான் ஒரு ரசத்துக்கு போயிருந்தேன் சாமவேத ரசத்துக்கு இந்த சாம சௌந்தரராஜன் திரையம் கோவிந்தராஜ சன்னதியில அவன் எனக்கு வசதி வரணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கோசம் நான் போயிருந்தேன். அவன் ரெண்டு நாள் பண்ணான் 32 பிரம்மாக்கள் ஒவ்வொரு வாட்டியும் சாமகாரம் பண்றார் ஒரு 10 நிமிஷம் பண்றார் என்ன அழகா இருக்க பண்றது நிஜமா ஏதோ சமகாயம் அந்த முத்தாள்னா சமகாலம் இருந்து லோகத்தெல்லாம் சஞ்சரிக்கிறாள் இஷ்டத்துக்கு அவெல்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கா அப்படின்றது அந்த சாமகாலத்தை கேட்கறதுதான் ஞாபகம் நீங்க ஐயோ கட்டிப்பிட்டோம். அதனால ஒரு விசேஷம் அந்த சாமம் ரெக்குக்கு விசேஷம் ரொம்ப ரசமா இருக்கும். அந்த சாமத்துக்கு ரசம் எது முக்கியம் ரசம் முக்கியத ரசம்னா எல்லா ரசத்துக்கும் சொந்த ரசம் அதுதான் நம்ம சொந்தது அது பூஜிக்க தெரிஞ்சது அப்படின்னா வாக்கியம் இருக்கு கையேட்டரசான ரசதமஹ பரமஹ பராத்ய அஷ்டமஹ எது உத்தீத அப்படின்னு வாக்கியாங்க. பூமி ரசம் ஜலம் ஓஷதி சரீரம் வாக்கு ரிக்கு சாமா உச்சீதம் 8 ரசம் 8 ரசம் இது அது அதனால 8வது இது 8வது ரசம் இதுதான் ரசதமம் ரசம் ரசதரம் ரசதமம். அதனால ரசத்தமமா இருந்தது ரொம்ப சுந்ததா இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த வாக்கியம் கொஞ்சம் இதுவும் ஸ்தோத்திரம் அர்த்தவாதம் பிரசம்ச புலன் ஸ்துதி மாத்திரமா என்னோட போனாக்கா முத்தியில உபாசனம் பண்ணணுமா இது முத்தியில உபாசனத்துக்கு தெரியுதா என்னால போனாக்கா இது வந்து வெறும் ஸ்தோத்திரம் உண்டியா அப்படின்னு சந்தேகம் வருது. பூர்வபக்ஷி கூறுவோம் ஒரு அங்கம் உத்தியதோன்றது யாகத்துக்கு அங்கமாகிறது அந்த அங்கத்தை போய் ஸ்தோத்திரம் பண்றதுதான் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா வேற ஒரு வாக்கியம் இருக்கு இயமே வச்சு சொர்க்கோ லோக ஆஹவனிய அப்படின்னு இந்த பிருதிவிதான் பூமி இருக்கு பாருங்க இதுதான் ஜுஹு பாத்திரம் இதுதான் ஜுஹு பாத்திரமே ஜுஹு பாத்திரமா இருக்கு. சொர்க்கலோகம் இருக்கும் இல்லையோ அந்த சொர்க்கலோகம் தான் ஆஹவனிய அக்னியா இருக்கு பொதுவா ஜுஹு பாத்திரம் அது தெரியுது. ஆனா பிருதிவியை போய் ஜுஹுன்றது பூமியே ஜுஹு ஜுஹுன்னா ஹோமத்துக்கு சாதனமா இருக்கு ஒரு பாத்திரம் கரண்ட் தானே. இப்போ ஜுஹுவே பிருதிவிதான் ஜுஹு அந்த பாத்திரத்தினால ஜுஹு பிருதிவி ஆகிற ஜுஹுங்கிற பாத்திரம் அந்த பாத்திரத்தினால ஹோமம் பண்ணணும் ஹோமம் பண்ண எது ஆகும் எப்படி அப்படின்னாக்க இந்த சொற்பனாக இருக்கே அதுதான். இதை மனுஷனாளுங்க நினைக்க முடியுமா? பெருமாளுனாக்கா எல்லாத்தையும் முழுங்கிட்டார், அவரால் எல்லாம் பண்ண முடியும். நம்மளை மாதிரி சாதாரண மனுஷா நமக்கு இவையெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னு சொல்றது இந்த பிரிவியே பாத்திரமா மாத்திக்கோ, மிகு பாத்திரமாக சொர்க்கலோகத்தையே ஆகவனியவன அக்னியாக மாத்திக்கோ அப்படின்னு இருக்கு. இப்போ அதை வந்து எப்படி மாத்திக்கிறது, எப்படி சொல்றது? அதை அதை பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? வெறும் ஸ்தோத்திரம், வெறும் ஸ்தோத்திரம். ஒருத்தனை பார்த்து சொல்றோம், உனக்கு தள்ள ஒன்றே மூளை இல்லை, உடம்பு முழுக்க உனக்கு மூளை, உடம்பு முழுக்க மூளைன்னு யாருக்கும் கிடையாது. ஆனா அவனுடைய புத்திசாலித்தனத்தை வச்சிருந்து உனக்கு உடம்பு முழுக்க மூளைங்கிறார். இதெல்லாம் கேவலம் ஸ்தோத்திரம், அதாவது கேவலம் ஸ்தோத்திரம். இதுதான் கிடையாது, உண்மையிலேயே அது நிஜமானது இல்லை, கேவலம் ஸ்தோத்திரம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி மாம்சக்கார் எல்லாரும் ஒத்துட்டிருக்கார். அந்த மாதிரி இங்கேயும் இந்த ரசமா இருக்கிறது, ஜலரசம் அது ரசம் ரசம் சொல்ல முடியும். இது அத்தனையுமே வெறும் தோற்றம் உண்மைதான். பிரதிவி எல்லாத்துக்கும் பிரதிவி ரசம், பிரதிவிக்கு ஜலரசம், ஜலத்துக்கு ஓடது ரசம், ஓடதுக்கு சரீரம் ரசம், சரீரத்துக்கு வாக்குரசம், வாக்குக்கு ரிக்ரசம், ரிக்குக்கு சாமரசம், சாமாவுக்கு முக்கிய தரசம். இதுதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துக்கு ஏன்னா ஒரு அங்கம், ஒரு அங்கத்தை போய் ஆகும் சொல்றதுலாம் கிடையாது. அதனால இது வந்து இதுதான் ஸ்துதி தான் இது. அதனால ஒரு ஜுஹு பாத்திரத்தை எடுத்துட்டு எப்படி அதுதான் மூணு நாள் சொன்னாக்க எப்படி நம்ம இதுவாக ஒத்துக்கணும் அத்தவாதமாக. அதனாலதான் இங்க யாகத்துக்கும் உத்தியோகம் அங்க இருக்கு. சோமயாகத்துல இந்த உத்தியோகத்தை கவனம் பண்ணணும், சோமயாகத்தை உத்தியோகத்தை கவனம் பண்ணணும். அந்த கவனம் பண்றதுக்கு இது அங்கமா இருக்கு, அவ்வளவுதான். அதை போய் நீங்க உபாசனம் வந்து இட வேண்டாம். இது வெறும் இதுதான் தோற்றம் உண்டுதான் அப்படின்னு வெறும் உத்தீதமாக அங்கம். அத்த ஸ்தோத்திரம் பண்றதுன்னா அப்ப பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதுக்கு பதில் ஸ்தோத்திரம் என்பது ஏற்கனவே ஒரு வஸ்து தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த வஸ்துவை தெரிஞ்சுன்ற வஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் சுவாமியை பார்த்தே கிடையாது, அந்த சுவாமியை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா எப்படி அர்த்தம்? அல்லது அந்த சுவாமியை தெரியவே தெரியாது, ஒரு தேவையும் நாம ஸ்தோத்திரம் பண்றோம், எப்பேற்பட்ட மகான்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். எத்தனையோ கிரந்தங்கள்ல இது தெரிஞ்சு கட்டும், எத்தனையோ கிரந்தங்கள்ல தேவியை பத்தி நம்ம தெரிஞ்சு கட்டும். நம்ம ஐயா அவருக்கு சுவாமியை பத்தி தெரிஞ்சு கட்டும், ரீதாபாச்சார் சுவாமியை பத்தி நிறைய நான் தெரிஞ்சுருக்கேன், பதாம சுவாமி ஆத்திரையோ விளையாடிருக்கேன். அதனால எனக்கு அந்த மகான்கள்லாம் எனக்கு தெரியும், அவளை வச்சு நான் வந்து தோற்றம் பண்றேன்னாக்கா சரி. இப்போ புத்தீதன்றது உனக்கு தெரியவே தெரியாது, அன்பான் தான் உனக்கு தெரியும். ஆனால் இந்த உபாசனன்றது ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்தை வந்து எப்படி தோற்றம் பண்ண முடியும்? இந்த ரசமானது உனக்கு தெரியுமா? இந்த பூமி தான் எல்லாத்துக்கும் ரசம், அந்த பூமிக்கு ஜலம் தான் ரசம், ஜலத்துக்கு ஓடுறது யாரும் சொல்லி கொடுத்தா எங்க இருக்கு? அந்த மாதிரி அந்த மாதிரி எங்க இல்லையே, இங்கெல்லாம் தெரியாத விஷயம். தெரியாத விஷயத்தை, தெரியாத விஷயத்தை இது சொல்றது, தெரியாத விஷயத்தை சொல்லத்த நமக்கு இதை வந்து ஸ்தோத்திரம் எப்படி சொல்லலாம்? ஸ்தோத்திரம் எப்படி சொல்லலாம்? தோத்திரம் சொல்லவே முடியாது, தோத்திரம்னு இதை எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நாங்க தோத்திரம் சொல்ல முடியாது. எல்லாமே உண்மையான விஷயம், உண்மையான விஷயம். இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்னதுனால இது உண்மையான உபாசனத்தை சொல்றதுன்னு அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி கேவலம் ஸ்தோத்திரம்னு சொன்னாக்க அது விரோதத்துல போய் முடியும். ஏன்னா நீங்க சொல்றிருக்க ஒரு விதி பிரத்யம் இருக்கும், அந்த விதி பிரத்யத்துக்கு விதி பிரத்யம்னாக்கா என்ன அர்த்தம் வந்துடும், வாயையும் சேதமான பேத்தை பூசிக்காமஹா அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வாயு தேவத்தை வெள்ளாடு அது தவிஷ் அதை சினி ஆடிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சது. உடனே இதை யாகம் பண்ணணும், ஆனால் புத்தி அழுத்த போகாது. அதனால என்ன பண்றான் அப்படின்னாக்க வேதம் நம்ம சொல்லி காமிக்கிறது தோற்றம் பண்றது வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, வாயு இருக்கே அது வேகமா போற தேவத்தை அது என்ன பண்ணும், போகிற வேகத்துல அது போகிற வேகத்துல தனக்கு கொடுத்த பாகத்தை வாங்கிட்டு போகும், வாங்கின வேகமா போகும். வாயுமேதேன பாகதேன உபதாபதி, வாயு தனக்கு கொடுத்த பாகம் அவர் பாகம் அத்த வாங்கின வேகமா உபதாபத்தி வேக வேகமா ஓடுறது. அந்த சமயத்துல சயேவேனம் பூஜ்யம் கமயதி, சயேவ அந்த வாயு தேவத்துதான் ஏனம் இந்த எஜமானனுக்கு பூஜ்யம் கமயதி ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தை அடையறுக்கிறது அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. ஒரு விதி வாக்கியம், விதி வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டது, இப்படம் சொல்லப்பட்டது, இந்த யாகத்தை பண்ணி ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படியானாக்கா இது சொல்லிருக்க வாஸ்தவம், ஆனால் அதுக்கு பிரயோஜனம் எப்படி வருதுன்னாக்கா இது அர்த்தவாத வாக்கியத்தால பிரேரணை பிரயோஜனம் நமக்கு உற்சாகம் வேணும், உச்சம் உண்டாகணும், அது ஸ்தோத்திரத்தினால வருது. அந்த மாதிரி இந்த ரசகமம் ரசமா இருக்கு அப்படின்றதுன்னா எங்க இருக்கு, எங்கேயுமே சொல்லப்படலையே, நமக்கு தெரியாது, தெரியாத விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படி. அதனால இது ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, இது உபாசனம் தான். அவன் கேட்கிறான் அதையே அப்படி சொல்லணும், தெரியாத விஷயத்தை கூட தெரியப்படுத்தி இதை சொல்லலாமே சொல்லிக்கலாமே. ஏன்னாக்கா பூமிதான் ஜூ பாத்திரம், சொர்க்கம் தான் ஆவணியம், இந்த மாதிரி இடத்துல இருக்கே அதனால இங்க சொல்ல போட்டமே அப்படின்னா அது தப்பு. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்குது, ஜூஹூ எஸ்ய பண்ணி ஜூஹூ பவதி, அதனாலதான் வாக்கியம் இருக்கு, அதன் பக்கத்துல இது இருக்குது. அதனால இது எத்தனையோ ஒன்னா தேவை அர்த்தவாதம் சொல்லிடலாம். ஆனால் உதரிடத்துல யாகத்துக்கு அங்கமான உத்தீரமான விதி இல்லை, பாத்துக்கோங்க, யாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய உத்தீரமான ஒரு விதி இல்லை உபநிஷத்துல, அது கர்மபாகத்துல இருக்கு, இங்க கிடையாது. கர்மபாகத்துல அது இருக்கு கர்மகாண்டத்துல, இது பிரம்மகாண்டம். இந்த பிரம்மகாண்டத்துல இந்த இடத்துல அது மாதிரி இல்லை, இந்த உத்தீரமாகிய அங்கம் கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்றது, உத்தீதமானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்றது கிடையாது. உபநிடத்தில் சொல்லப்படலை, உபநிடத்தில் சொல்லப்படலை, வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வந்து உத்தீதத்தை உபாசனம் பண்ணு, ஓமி தேர்தல் லட்சண உத்தீதம் உபாசித்த அப்படின்னு தான் சொல்லு. அதனால இந்த இடத்துல உபாசனம் தான் விதிக்கப்பட்டிருக்கு, இந்த உபாசனத்தை தவிர்த்து வேற எதுவும் சொல்லப்படலை. இது உத்தீத உபாசனம், புத்தியதான் உபாசனம். இந்த அசுத்தமும் இதெல்லாம் அசுத்தமாக குணங்கள் எல்லாம் கொஞ்சம் இவைகள்லாம் புத்தியத உபாசனத்துக்கு தான் சொல்றது. அது வெறும் யாகத்துக்கு அங்கமான உத்தியோகத்தை பற்றி இங்க சொல்லல. யாகத்துக்கு அங்கங்க கிடையாது. என்ன சொல்றதுக்கு உத்தீதம் ஒரு சாமா, அந்த சாமாவில அந்த உத்தியோகத்தை உபாசனம் பண்ண சொல்றது. அதனால இது உபாசன விஷயமானதுதான் அசுத்தம் பாதிக்கிறது. அந்த உபாசன குணங்கள் அதெல்லாம் சொல்லணும், அதை அனுசந்திக்கணும். அதுக்கோசமே இங்க சொல்றது. அதனால ஸ்துதி உண்டு இல்லை, அபூர்வமான விஷயம். ஏன்னா நமக்கு தெரியுமா, இது தெரியாத விஷயத்தின்னு சொல்றது. தெரியாத விஷயத்தை நமக்கு சொல்றதுனால இங்க இருக்கு. ஏன்னா இங்க உத்தியோக விதி உத்தியோக அன்பான்றது அது இங்க இல்லையே. அதனால இடத்துல உபாசனம் தான் சொல்லப்படுறது. கேவலம் அங்கமான உத்தீதம், கர்மாவுக்கு அங்கமான உத்தீதத்தை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொன்னீங்க, அது கிடையாது. அதே மாதிரி பூமியே ஜுஹு சொர்க்கலோகமே ஆகவே அக்னி, அதெல்லாம் என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி விதிவாக்கியம் இருக்கு. ஆகவணி ஏஜு ஹோதி அப்படின்னா இருக்கு, எத்தனையோ வாக்கியங்கள் அதெல்லாம் பத்தி விதிச்சிருக்கு. அவைகளுக்கு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அர்த்தவாதமாக மாறி அர்த்தப்பட்டுள்ளோத்திரமா சொல்லுங்க. அது என்னோட சொந்தம் பாருங்கோ வாயுவையும் போதிக்கலாம், சேதமானதையோட போதிக்கலாமா, அந்த மாதிரி வாக்கியங்கள். அது மாதிரி வாக்கியங்கள் இங்கே இல்லை. இங்க என்ன அது தெரியா வராது. ஆகவே இந்த அதிகரணத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரம்ம வித்யை எத்தனையோ பிரம்ம வித்யைகள், எத்தனையோ பிரம்ம வித்யைகள்ல இந்த வித்யத வித்யன்றது கர்மாவோ அல்லது பிரம்ம வித்யைகளோ இதெல்லாம் அனுஷ்டிக்கச்ச தடைகள்லாம் வரும். அந்த தடைகள் எல்லாம் போக்கடிக்கணும். தடைகள் எல்லாம் தள்ளிட்டும் நமக்கு பணத்தை கொடுக்கணும் சீக்கிரம். அதுக்கோசனம் விதிக்கப்பட்ட வித்யத உபாசனம். அந்த உபாசனத்தை இந்த அதிகாரத்தினால்தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இது முக்கியமானது. இது முக்கியமானது. முக்கியமானது அப்படின்றதுனால இது அவசியம், நமக்கு நமக்கு தேவையாகவும் ஒண்ணும். அதனால கேவலம் ஸ்தோத்திரம் சொல்லி இப்போது பற்றி சொல்றா பாருங்க, புத்தியை கொண்டது அங்கம் அப்படின்னா அவன் சொன்னானே அது சரியன்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூணு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகாரத்துக்கு அனுகிரகத்திற்கே சொன்ன பேசிக்கணும். அதுல முதல் ஸ்லோகத்தினால இந்த விஷயங்களை சொல்றேன், மேல் ஸ்லோகங்கள்னால இன்னும் விசேஷங்கள் தான் சொல்ல போறேன். இப்போ இந்த ஸ்தோத்திரத்தை பாருங்க, ஜுஹ்வாதி ஸ்தோத்திர நித்ய பஜது ரசதமாதி உக்திரங்கஸ்துதித்வம் நைவம் தத்தத் விதான பிரகரணரஹித அபூர்வ நிர்தேசித்தே தத்தத் திருஷ்டேர் விதானம் விவிதமிக சமாலக்ஷித ஏதத் சமீபே தேன அப்படின்னு ஸ்லோகம். அசுதமாதி உக்தி சாந்தோக்கியபுரணத்துல பேருக்கு இதெல்லாம் முதல் பிரபாட்டகத்திலே ஆகுது. சரேரசானோன் அசுதமஹ பரமஹ பரார்த்திய அஷ்டமஹ யா உத்தீத சயேஷ எட்டு எட்டு இருந்தது இங்க, பூமி ஜலம் ஓஷதிகள் சரீரம் அதுக்கப்புறம் இந்த இது வாக்கு ரெக்கு சாமா உத்தீதம் இவை எட்டாவது உத்கீதம். இவைகள் இந்த ரசங்கள் ஏழு ரசங்கள், அதுக்கு ரசதமமா இருக்குது. சூப்பர் மார்க்கெட் ரசதமமா இருக்குது. பரமம் ரொம்ப சொந்தது. பரார்த்தியா அர்த்தம்னா அர்த்த பாகம் வச்சுக்கலாம், பாதி பாகம் பெருமாளுக்கே பாதி பாகம், அல்லது அர்த்தம்னாக்க பூஜ்யம் அர்த்தம், பூஜிக்கப்பட வேண்டியது. அஷ்டமாக எட்டாவதானது எது? யா உத்கீதா, இந்த உத்கீதம் அதுல ரசதமாக இருக்கு. இது எப்படி அன்வயிக்கிறது? அங்கத்தை ஸ்தோத்திரம் பண்ண வந்ததா, யாகங்கள்ல உத்கீதம் உத்கானம் பண்ற சமகாம் உத்காத்திரம்னு சொல்லுவோம். உத்காத்திர தனம்னு ஒரு கணமே உண்டு சோமயாகத்துல. அந்த உத்காத்தாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உத்காதம் உட்காந்துருப்பார், அவருக்கு ஒரு அஞ்சாறு பேர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அற்புதமா சமகாரம் சொல்லுவார். சமகாரம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாவிலேன்னு சொல்லணும். எதிர்வேதம் நுனிநாக்கால சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதற்கு பாருங்க, அந்த சாமகானம் நாபியிலிருந்து வரணும். உச்சை சாமா உச்ச குரலால் தான் பேச முடியும். அதனால சமதாரிகள்லாம் சண்டை போட்டா கூட நல்லா சண்டை போடுவாங்க. சிந்த குரலோட இப்போ எனக்கு விளையாட்டு சொல்றேன், நல்ல குரலை வாழ்க்கை பேசணும். அதனால உச்ச சுரத்துல சிராவியமா வரலாம் கவனம் பண்ணுவார். அது உத்கீதோட அங்கம். அந்த அங்கத்தை இதெல்லாம் தோற்றம் பண்றதா, அல்லது உபரிடத்தில் சொல்லப்பட்ட உத்கீத வித்யை, அந்த வித்யை ஞான ரூபம். அங்கம் நீ சொன்னதோ கிரியா ரூபம், வாக்குனால நீ சொல்லணும். இதுவோ ஞான ரூபம், பாவிக்கணும், தியானம் பண்ணணும். இப்ப அந்த அங்கத்துக்கு ஸ்தோத்திரமா அல்லது இது உபாசனமேவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி இந்த மாதிரி ரசதமாக உத்தி, இது ரசமாகுது அப்படின்னு தான் சொல்றது. இது ஜுஹ்வாதி ஸ்தோத்திர நீத்தியா சொன்ன பாருங்க. இயமையவ ஜுஹூ, இயம்னா இந்த பூமி, இந்த பூமி தான் ஜுஹூ பாத்திரம். சொர்க்கோலோகா ஆகவணியா, சொர்க்கலோகம் இருக்கே அதுதான் ஆகவணிங்கிற அக்னி, அந்த மாதிரி தான் சொல்றேன். இதெல்லாம் ரெண்டு பேருமே ஸ்தோத்திரம்னு சொல்றோம். நம்மளும் ஸ்தோத்திரம் சொல்றோம், எல்லாரும் ஸ்தோத்திரம்னு சொல்லிருக்காத. அந்த மாதிரி எப்படி ஸ்தோத்திரம் கற்பிக்கணுமோ அந்த மாதிரி இந்த ரசதமாதிகள் சொல்லிட்டு பாருங்க. இது கூட உத்கீதம் ஒரு அங்கம் யாகத்துக்கு, அந்த அங்கத்தை தான் ஸ்தோத்திரம் பண்றது. அதனால அங்கஸ்துதித்வம் பஜது, அங்கத்துக்கு துதியாயிருக்கிற நிலையை பஜது அடையட்டும். யாகத்துக்கு அங்கம் அது எது? உத்கீதம். அந்த உத்கீதம் சமாத அங்கமா இருக்கு, அதை கவனம் பண்ணணும். அந்த அந்த உத்கீதத்துக்கு ஸ்தோத்திரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷ இதை மாதிரி சொல்றோம், அதற்கு சமாதானம் மைதம். இந்த மாதிரி ஆட்சேபிக்க கூடாது. ஏன் தெரியுமோ? தத்தத் விதான பிரகரண பிரகரண ரகித அபூர்வ நிர்தேசியத்தை. நீ என்ன சொன்ன? உத்கீதம்ன்றது ஒரு யாகம், யாகத்துக்கு அங்கம் அப்படின்னு நீ சொன்ன. அந்த மாதிரி அந்தந்த கிரது இருக்கு பாருங்க, அதுக்கு கிரதுவுக்கு அங்கம், யாகத்துக்கு அங்கமாக இந்த உத்கீதம் இருக்குது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்குது பூர்வகாண்டத்துல, கர்மகாண்டத்துல. அந்த மாதிரி பிரகரணம் இல்லை இங்க, அந்த மாதிரி பிரகரணமே இது இல்லை. பிரகரணமே இல்லாததுனால இத வந்து எப்படி அதுக்கு விதிக்கப்படுதுன்னு சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. பிரகரணம் அபூர்வ நிர்தேசத்தை, அபூர்வ நிர்தேசம் அதாவது ரசதனத்துவம். அது ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்லணும். பிருத்வி தான் எல்லாத்துக்கும் ரசம், பிருத்விக்கு ஜலம் ரசம், ஜலத்துக்கு ஓஷதி ரசம், ஓஷதிக்கு சரீரம் ரசம். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது. அதனால தத்தத் விதான பிரகரண ரகித அபூர்வ நிர்தேசம் இத்தே, அபூர்வமான நிர்தேசம் இருக்கீங்க. நிர்தேசம் குறிப்பிடப்படுறது அபூர்வ நிர்தேசம், அது அப்பிராப்தார்த்த நிர்தேசம். இதை வந்து நமக்கு பிராப்தி இல்லை, நம்மளால அது தெரிஞ்சிக்கவே படல. அதனால அப்பிராப்தமான அர்த்தத்தை சொல்றது அப்பிராப்தேக சாஸ்திரம் அர்த்தப்பதென்றார். நமக்கு தெரியாத சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சித்திக்கும், பிரயோஜனம் இருக்குன்னு சித்திக்கும். இப்ப இங்க அப்பிராப்தமான ரசதமத்வாதிகள் எல்லாம் இத போய் ஸ்துதி எப்படின்னு சொல்ல முடியும்? நமக்கு தெரியவே தெரியாது, தெரியாதவர்களை தானே சொல்லிருக்கு. அதனால அப்பிராப்த அர்த்தம் நிர்தேசம் இது, அதுதான் சரியானது. நீங்க நினைக்க புத்தீதமானது அங்கம், அந்த பிரகரணத்தை, அந்த பிரகரணம் தான் ஸ்தோத்திரம் என்னக்கா, அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கணும். அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருந்தாக்கா உத்வீத அங்கத்துக்கு இதெல்லாம் ஸ்தோத்திரமா இருக்க ரசதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதுவே இங்க இல்லையே, அப்படி எதுவுமே இங்க சொல்லப்படல. அப்படி சொல்லப்படாதனாலேயே இது ஸ்தோத்திரம்னு சொல்லவே முடியாது. அதனால நீ சொல்ற மாதிரி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கர்மகாண்டத்துல யாகத்தை சொல்லி, அந்த யாகத்துக்கு உத்வீதம் அங்கத்தை சொல்லி, அந்த அங்கத்துக்கு ரசமத்துவம் இருக்கணும், அங்க சொல்லப்பட்டிருக்கணும். அங்க ஒண்ணுமே சொல்லல, இந்த உபநிஷத்து பாகத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஞான காண்டம், ஞான காண்டத்துல ஞான ரூபமான இது உத்தாசனம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அதனால அததான இங்க எடுத்து பண்ணிக்கணும். அதுக்கு விருத்தமாக நீ சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால அந்த பிரகரண ரகிதம், கர்மகாண்ட பிரகரணத்துக்கு ரகிதமானது, ரகிதமே இல்ல, பிரகரண ரகித பிரகரணத்துல இல்ல, அபூர்வார்த்தத்தினா சொல்றது. அதனால அர்த்தவாத ரூபம் சொல்லக்கூடாது, புதுசா தெரிஞ்சுக்கணும். புதுசா தெரிஞ்சுட்டாக்க இது விதியாக எடுத்துக்கணும். ஏன்னா போன அதிகாரத்திலே சொல்லிட்டார், உபகி தேவையோ தாரயத்தி அப்படின்னு சொன்னாக்க, தாரயத்தின்ட்டு அது நிகழ்காலத்துல இருக்கு, ஆனாலும் கூட அது விதானம் தான், விதிக்கப்படுறது. அபூர்வமான அர்த்தம் நமக்கு தெரியாத விஷயம் சொல்றது. அதனால அதுலதான் நான் நீக்கம். அதனால இங்கேயும் தெரியாது சொல்றது. சரி, அது மட்டும் இல்ல, எனக்கு யுக்தி பாகுல்யம் இருக்கு. என்ன இருக்கு? கிஞ்ச இக, இங்க கிஞ்ச மேலும் இக, இந்த சாந்தோக்கிய பிரகரணத்துல விவிதம் தத்த திருஷ்டே விதானம், பலவிதமான திருஷ்டி திருஷ்டி சொல்லிருக்கோம். ஒரு வேலைக்காரன் பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கியே அப்படின்னு சொன்னா திருஷ்டி இருக்கு. அதாவது முக்கியதோன்றது நிபுணம் வியாபித்து இருக்குது, அதுல பிரணவத்தை உத்தீதமா உபாசி அப்படின்னா அங்க வரிசையா நிறைய வருது. 13-15 வந்திருக்காங்க ஞாபகம் எனக்கு. அதனால தத்த திருஷ்டே விதானம், அந்தந்த திருஷ்டி விதிகள் அவைகளுடைய விதானம் இருக்குது. ஏத சமீபே சமாலட்சித்த இதான் விசேஷம் இந்த பிரகரணத்துல. எந்த பிரகரணம்? ரசனாம் ரசதமாக அப்படின்னா இருக்கு போறோம், அப்பாம் வந்து ஓஷதையா ரசா இதெல்லாம் இருக்கு போறோம். இந்த பிரகரணத்துல விவிதம் நானாவிதம் பலவிதமான அந்தந்த திருஷ்டி விதிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த ரூபம் சத்தவிதம் சாம உபாசித்த, பஞ்சவிதம் சாம உபாசித்த, இது மாதிரிலாம் இருக்கு. இது மாதிரி இதனுடைய சமீபத்திலேயே ரசதமத்துவம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது பக்கத்திலேயே ரசிக்கப்பட்டிருக்குது. அதனால இதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த காரணத்தினால இவ்வாறு நாங்க என்ன சொல்லிட்டோம், முதல்ல கர்மகாண்டத்துல உத்கீதம் யாகத்துக்கு அங்கமா இருக்கு, ஆனால் அந்த உத்கீதமான அங்க இருக்கு அதுக்கு ரசதமத்துவாதிகள் தான் சொல்லப்படல, அது சொல்லப்படவே இல்லை. அதனால ஸ்தோத்திரமா ஆகாது. ஏன்னா அபூர்வமான இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அபூர்வமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அபூர்வமான விஷயம் சொல்லப்பட்டதுனால இதுக்குதான் இதை அங்கீகம் அப்படின்னு ஒரு யுக்தி சொன்ன. இரண்டாவது யுக்தி, இந்த பிரகரணத்துல பலவிதமான உபாசனங்கள், திருஷ்டி விதிகள், புத்தி உபாசனமே பலவிதமான உபாசனங்கள், ஒவ்வொன்றத்திலும் ஒரு அபூர்வபூர்வ விஷயம் இருக்கு. அது நடுவுல தான் இந்த அசுத்தமத்துவாதிகள் படிக்கப்பட்டிருக்கு. இப்படி ரெண்டு விதமா உபாதனம் வருது அப்படின்னுட்டு நாம உபபாதனம் பண்ணிருக்கோம். தேனே இப்படி நாங்க உபபாதனம் விளக்கி சொன்னதுனால அனன்யார்த்த சிருஷ்டி இன்னொன்னுக்கு அங்கமானத விதானம் இங்க இல்லை, இன்னொன்னுக்கு அங்கம் இல்லை. இது புருஷார்த்தத்தை சொல்லும், ஏற்கனவே சொல்லிருக்கும் புருஷார்த்தம் என்னன்னு. அதாவது ஒரு பலத்தை குறிச்சு என்ன பலன், நமக்கு தடைகள்லாம் வரும், அந்த தடைகள்லாம் போக்கடிச்சிடும், அந்த விஷயத்தை இது சொல்றது. அதனால ஒரு கர்மா அந்த கர்மாவுக்கு உத்தியதன் அங்கம். அத மாதிரி இந்த உபாசனத்தை உத்தியத உபாசனத்தை அங்கமா சொல்லவே இல்லை. அதனால அனன்யார்த்த சிஷ்டை, அந்யார்த்தம் இது விதிக்கப்படலை, அனன்யார்த்தம் விதிக்கப்பட்டது. இன்னொன்னுக்கு தோசம் இல்லை, சுதந்திரமான உபாசனம். இந்த உபாசனத்தை இஷ்டப்பட்டா பண்ணலாம், இதை பண்ணினாக்க இஷ்டப்பட்டு பண்ணினாக்க அவனுக்கு என்ன வரும், இது வராது, தடைகள்லாம் போயிடும். லகுவா உபாசனத்தை முடிக்கலாம், சுலபமா முடிச்சுடலாம், அதனால அவனுக்கு பலமும் சீக்கிரம் கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கு. அது மட்டுமா பல வதிக்க பலத்தோடு கூடினது. எதையில வித்யா கரோதி கதையில வீரத்தனம் பவதி அப்படின்னு இருக்கு. பலத்தோடு கூடின உபாசனம் இது அப்படின்னு தான் கிடைக்கப்பட்டிருக்கு. பலவதி உத்தியோக உபாசனம், பலத்தோடு கூடின உத்தியோக உபாசனம் அதுல இருக்கு. அதுல கல்பியமாக விதிகி விஜயது இங்க ரசதமாக அப்படின்னா பிரசன்ட் தான் இருக்கு. நிகழ்காலத்துல, நிகழ்காலத்துல இருந்தா கூட இங்க விதிதான் சரியானது. ஏன் அப்படின்னா அர்த்தவாதம் வரக்கூடாது, விதிதான் வரணும். காரணம் என்னன்னாக்கா அபூர்வமான விஷயத்தை சொல்றது, அபூர்வமான விஷயத்தை சொல்றது. உபாசனம் சொல்லி அந்த உபாசனத்துல எப்படிலாம் உபாசிக்கணும், பிருத்திவீரசம், ஜலம் ரசம், ஓஷதி ரசம், சரீரம் ரசம், வாக்கு ரசம், ரிக்கு ரசம், சமரசம், கீதமே ரசம், இதான் ரசதமம், இது புதிக்கத்தகுந்தது, இது வசந்தது அப்படின்லாம் இருக்கு. அதனால அப்பிராப்தமான விஷயத்தை சொல்றதுனால இது வந்து அபூர்வமான விஷயத்திற்கு முடியும். இல்ல ஜுஹு பாத்திரம்னா சொன்னா வாஸ்தவம், இந்த ஜுஹு பாத்திரம்ன்றது என்னது ஏற்கனவே நமக்கு தெரியும். யாகம் பண்ணத்து ஹோமம் பண்ணத்து இந்த ஜுஹுன்றது பாத்திரமா இருக்கு. எஸ்ய பண்ண ஜுஹு பவதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு, அதனாலேயே நமக்கு தெரியும். அதாவது ஏதோ ஆகவனியே ஜுஹோதி, அந்த மாதிரி வாக்கியங்கள்ல ஆகவனியும் ஒரு விசேஷமான அங்கம், யாகத்துக்குலாம் அங்கமா இருக்கு அப்படின்னு இருக்கு. அங்கெல்லாம் பலன் சொல்லப்படல, சொன்னாலும் அதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம். ஏன்னா யாகத்துக்கு அங்கமா ஹோமத்துக்கு அங்கமான சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இங்க அப்படி சொல்லப்படலையே. அதனால அந்த இடத்துல வந்து ஏனையோ ஜுஹூஹூ இந்த பிரதிவியே ஜுஹூவா இருக்கு. இதுதான் ஆகவனியம், எது சொர்க்க நோக்கம் அப்படின்னா இருக்கு பாருங்க. அந்த இடத்துலாம் ஆகவனியத்துக்கு முன்னாடி தெரியும், ஜுஹூ பாத்திரத்தை பத்தி முன்னாடி வாக்கியத்தான தெரியும், ஆனால் இங்க அது மாதிரி நமக்கு தெரியாது. இப்படி தெரியாததுனால இங்க சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா அபூர்வமான ஒரு உபாசனம். அந்த உபாசனம் பலத்தோட கூடினது. என்ன பலன், பிரம்ம பலன் இல்லை, பிரம்ம பிராப்தி இல்லை. நம்ம பண்ற கர்மாவோ உபாசனமோ அதுக்கு ஏதாவது பிரதிபந்தகம், தடைகள் வந்தாக்கா அதை போக்கடிக்கக்கூடிய சக்தி அந்த உபாசனத்துக்கு உண்டு. அது என்ன உபாசனம், ஓமித்திய லட்சணம் கீதம் உபாசித்த ஒரு உத்தியோகம் பார்த்தோம். அந்த உத்தியோக பாதம்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உபாசிய குணங்கள் எது அப்படின்னாக்கா ரசுமகத்வாதிகள். அதனால்தான் உபாசிக்கணும். நீ சொன்ன மாதிரி தோற்றோன்றது சித்திச்சது சித்திக்காது. முன்னாடி தெரிஞ்சிருந்தாக்கா அது சித்திக்கும். முன்னாடி எல்லாம் தெரியவே இல்லையா நமக்கு. தெரியாத விஷயத்த எப்படி நாம தெரிஞ்சு சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது தோத்திரம் மாத்திரம் இல்லை, வேற என்ன இருக்கு? அபூர்வமான விஷயம், நமக்கு இது பரியந்தம் தெரியாத விஷயம், அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க உத்யீத உபாசனம் நமக்குப்படுகிறது. இங்க சொல்லப்பட்ட உத்யீத உபாசனத்தை வச்சுட்டுதான் முன்னாடி போன பாதங்கள்ல அன்னதாத்தம் சத்தாதி சேர் அப்படின்னுட்டு அன்னதாத்வாதிகரணம், மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் இரண்டாவது அதிகரணம், தண்ணீர் தாழ்நாணியமாக அதுவும் அதே பாதத்துல பதினேழாவது அதிகரணம், அங்கே ராஷ்டிரிய பாதம் அது இருபத்தி ஆறாவது அதிகரணம். இந்த மாதிரி அதிகரணங்கள்லாம் இது விஷயமா அங்கு விசாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அதிகரணம் சுதிமாத்திராதிகம் பேரு. இந்த அதிகாரத்தை சொன்ன விஷயத்தை வச்சுட்டுதான் அங்க அதை உபதேசிதான் அங்க விசாரணை பண்ண சுத்தக்காரர். அதனால இந்த அதிகாரமும் மத்திய உபாசனத்தை சாதிக்கிறதுக்கோசரம் வந்தது. அத முதல் ஸ்லோகத்தினால அழகான யுக்திகளை கொண்டு சுத்தக்காரர் சாய்க்கிறார். அது தேசிய இந்த ஸ்லோகத்தினால பேசிட்டார். இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். ஜுஹ்வாதி ஸ்தோத்ர நித்யா பஜது ரசதமாத்யுக்தி இத்திரங்க ஸ்துதித்வம் மைவம் தத்தத் விதான பிரகரண ரஹிதா பூர்வ நிர்தேசயுக்தே தத்தத் திருஷ்டேர் விதானம் விவித மிக சமாலக்ஷி சைதத் சமீபே தேன அனன்யார்த்த சிஷ்டே பலமதி கவிதி வித்யதே கற்பியமான கவிதாச்சிகளின் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.